என்றும் உபநிஷத்து கூறுகிறபடியால் தொம் தது அசி என்கிற வாக்கியத்திற்கு நீ பிரம்மாத்மகமாக இருக்கிறாய், அதாவது நீ பிரம்மத்திற்கு சரீரமாக உடலாக இருக்கிறாய், உன்னிடத்தில் பிரம்மம் அந்தர்யாமியாக உட்புகுந்து மறைந்ததாக இருக்கிறது என்றே இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். நிற்க, தந்தையான உத்தாலகர் மகனின் அறிவு நிறைவுடையதாக இல்லை, அக்குறையை போக்க தத்துவஞானத்தை உபதேசிக்கிறார். பிரம்மமோ சர்வஜ்ஞம், அனைத்தை பற்றிய நிறைந்த அறிவுடையது. எனவே தத்துவமசி எனும் வாக்கியத்திற்கு தொம் குறைந்த அறிவுடையனான நீ, தது நிறைந்த அறிவுடைய பிரம்மமாக அசி இருக்கிறாய் என்றும் பொருள் கொள்ள வேணும். ஏன் எனில் வாக்கியம் என்பது கர்த்தா எழுவாய் கர்ம கிரியா பயனிலை என்று சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிரெடிகட் மூன்று உறுப்புகளை கொண்டது. இம்மூன்றையும் சிறப்பித்து கூறுவதே விசேஷணம் உரிச்சல் அல்லது அட்ஜெக்டிவ் என்று கூறுவர். பொருள் கொள்ளும் போது அது அதற்குரிய சிறப்புகளை சேர்த்துதான் பொருள் கொள்ள வேண்டும். இம்முறை எல்லா மொழியிலும் பின்பற்றப்படுகிறது. எடுத்துக்காட்டு, புள்ளனான ராமன் சிவந்த பதங்களை சினத்துடன் சுமந்து வருகிறான். இங்கு குள்ளனான சிவந்த சினத்துடன் என்ற உரிச்சொற்களின் பொருளை சேர்த்துத்தான் பொருள் கொள்கிறோம். இம்முறை வேதத்திலும் உண்டு. மீமாம்சா சாஸ்திரம் வேத வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய முறைகளை வகுத்து கூறுகிறது. அருணையா ஏகஹாயன்யா பிங்காட்சியா கவா சோமம் கிரீணாதி. சோமயாகம் செய்கிறவர் சோமம் என்கிற கொடியை பசுவை விலையாக கொடுத்து வாங்க வேண்டும். அந்த பசு சிவப்பாகவும் ஒரு வயது உடையதாகவும் மஞ்சளான கண்களை உடையதாகவும் இருக்க வேண்டும் என மூன்று உரிச்சொற்களால் அறிகிறோம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு சொல்லுக்கு பல உரிச்சொற்கள் இருந்தால் அவையெல்லாம் ஒரே வேற்றுமையுடையதாக இருக்க வேண்டும். அவை அந்தந்த சிறப்புகளோடு கூடிய ஒரே பொருளை குறிக்கும். இதை சமானாதிகரண பதானாம் அநேக விசேஷண விசிஷ்ட ஏகார்த்தவாதித்தம் என்பர். இதை மீமாம்சா சூத்திரமும் உறுதிப்படுத்துகிறது. அர்த்தைகத்தே திரவியகுணையோகோ ஐக கர்மியாதி நேமஹா சியாத் என்று. இங்கு யாகத்திற்காக சோமக்கொடியை விலைக்கு வாங்குவது எனும் செயலில் ஒரே வயதுடைய பசு எனும் திரவியமும் சிவப்பு சிவந்த கண்களுடைமை எனும் குணங்களும் அன்வயிக்கின்றன. எனவே ஒரு குணம் இல்லாவிட்டாலும் அந்த பசுவை கொண்டு சோமக்கொடியை வாங்கக்கூடாது. இந்த நியாயத்தினால் வேத வாக்கியங்களில் ஒரு திரவியத்தை சொல்லும் போதும் அதை சிறப்பித்து கூறும் குணங்களையும் சேர்த்துத்தான் பொருள் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும். எனவே தத்துவமசி என்பதற்கு சித்தறிவுடைய நீ பேரறிவுடைய அறிவுடைய பிரம்மாத்மகமாக இருக்கிறாய் என்று பொருள் கொள்ள வேண்டும். எனவே தொம் தது இரண்டும் கேவல சித்தையே அதிஷ்டானத்தையே குறிப்பதால் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லப்படுகிறது எனும் அத்வைதிகளின் கூற்று சாஸ்திரத்திற்கு எதிரானது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாகும். நிர்குணம் வேதாந்த வாக்கியங்கள் பல பிரம்மத்திற்கு பல்வேறு குணங்கள் உண்டு என்றும் சில குணங்கள் கிடையாது என்றும் கூறுகின்றன. இங்கு அத்வைதிகள் நிர்குணம் என்கிற சொல்லே வலிமுடையது, எனவே பிரம்மத்திற்கு குணங்களே கிடையாது, அது நிர்குணம் என்கிறார்கள். இங்கு நிர்குணம் என்பதற்கு குணம் இல்லாதது என்று பொருள். இச்சொல் முதலில் குணங்களையும் பின்பு அதன் இன்மையையும் பேசுகிறது. மீமாம்சையில் அபச்சேத நியாயம் என்று ஒன்று உண்டு. அது முன்னதை விட பின்னது வலியது என்று கூறுகிறது. அதன்படி பின்னதான இன்னையே குணங்கள் இல்லாமையே வலியது கொள்ள வேண்டியது என்று அபச்சேத நியாயம் கூறுகிறது என்பர். நியாயமாவது, பகிஷ்பவமான யாகத்தின் அஞ்சு ரித்திகர்கள் யாகத்திற்கு உதவுபவர்கள் ஒருவர் எஜமானர். இந்த ஆறு பேரும் வரிசையாக பின்புறத்தில் ஒருவர் உடையை மற்றொருவர் என்ற முறையில் பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். இடையில் யாராவது பிடித்த கையை விட்டுவிட்டால் தோஷம் உண்டு, அதற்காக பிராயசித்தம் செய்ய வேண்டும். இருவர் அதாவது வரிசையில் மூணாவது நபரும் நாலாவது நபரும் ஒரே சமயத்தில் சேர்ந்தாற்போல் கையை விட்டுவிட்டால் நாலாவது நபர் மாத்திரம் பிராயசித்தம் செய்ய வேண்டும். ஏனெனில் பூர்வத்தை முந்தியதை விட பரம் பிஞ்சது பிரபலம் வலிமையுடையது. பௌர்வாபரியே பூர்வ தௌர்பல்யம் பிரகிருதிவது என்று மீமாம்சா சூத்திரம் முடிவு செய்திருக்கிறது. எனவே சகுணஸ்துதிகளை விட நிர்குணஸ்துதி பிரபலம், ஆக பிரம்ம நிர்குணம் என்பர். நம் எதிராஜர் இங்கு அபச்சேத நியாய சஞ்சாரம் பண்ண முடியாது. எந்த நியாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது எங்கெங்கு உபயோகிக்கப்படும் என்பதை அறிந்து பேச வேண்டும். அத்வைதிகள் அதன் உபயோகத்தை உணராது பேசுகிறார்கள். வரிசையாக செல்லும் அறுவர்களுள் பிடித்துக் கொண்டிருக்கும் கையை எப்பொழுது யார் விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. விடுவது எதிர்பாராதது. இப்படி இப்படித்தான் விடுவார்கள் என்று ஒரு நியமம் சொல்ல முடியாத இடத்தில், அதாவது நியதமான விரோதம் இல்லாத முன்பு பின்பு என்கிற நிலை எங்கு இருக்கிறதோ அங்குதான் இந்த நியாயம் வரும். இந்நிர்குணஸ்ருதிக்கு சகுணஸ்ருதி நம் புத்தியில் தோற்றும். நிர்குணஸ்ருதிக்கு முன்பு சகுணஸ்ருதி நம் புத்தியில் தோற்றும். உண்டு இல்லை என்பது முந்தியதும் பிந்தியதுமாகத்தான் எப்பொழுதும் இருக்கும். இவற்றின் விரோதம் நேதமானது. எனவே இங்கு அவச்சேத நியாயத்தை சொல்லி நிர்குணஸ்ருதி வரமானபடியால் பிரம்ம நிர்குணம் என்று சொன்னது முற்றிலும் தவறாகும். நிற்க, இங்கு சாமானிய விசேஷ நியாயமும் சகுணஸ்ருதியின் பெருமையை கூட்டும். சாமான்யமாக பொதுவாக விதிக்கப்பட்டதற்கு விசேஷ விதியினால், குறிப்பாக சொல்லும் விதியினால் விளக்கும் சொல்வதுண்டு. அதாவது பொது விதிக்கு விதி விளக்கு கூறுகிற சாமானிய விசேஷ நியாயம். வேதம் நஹிம்சாத் சர்வாபூதானி, எந்த உயிரினத்தையும் கொல்லாதே என்று பொதுவாக விதித்தது. பின்னர் அக்னிசோமியம் பசுமாலவேதா என்று அக்னிசோமர்களை தேவதையாக கொண்ட யாகத்தில் அஜத்தின் உறுப்புகளை ஹோமம் பண்ணுவதற்காக ஆட்டை கொல்லு என்று விதிக்கிறது. சின்னாராயணபுரத்தில் முகமதியர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட கள்ளப்பிள்ளையை மீண்டும் பிரதீட்சை செய்து அவ்வப்பொழுது அங்கு எழுந்துள்ள மங்களாசாதனம் பண்ணியாகும். ஒரு பக்தர் தினந்தோறும் அர்த்தஜாமத்தின் போது மனமுருகி பாடுவார். சம்பத்குமாரனும் அவர் பாட்டின் பொருளுக்கேற்ப நாட்டியம் ஆடுவார். இதனால் நமக்கு நிகரான பக்தர் யார் என யார் என கர்வம் உண்டு. அவ்வூரில் தினந்தோறும் தலைவர் ஆசிரமத்திற்கு சென்று எல்லோரும் செய்வித்தார். இந்த பக்தர் ஒருவர் மாத்திரம் போவதில்லை. ஒரு நாள் எதிராஜர் அவரை சந்தித்து பெருமாள் மொத்த பிரத்யமாகிறார், எனக்கு மோசம் உண்டா என்று கேட்டு சொல்லும் என்று அல்ல. அவரும் மறுநாள் பாடும் போது சொல்லப்பிள்ளையை பிரத்யமாகி ஆடும் போது உடையவருக்கு மோசம் உண்டோ என்று கேட்டதும், அவருக்கு என்ன அவர் கொடுத்த பெயர்களுக்கும் மோசம் உண்டு என்றாராம். இதை எதிராளிடம் விஞ்ஞபித்ததும், உமக்கு மோசம் உண்டோ என்று நாளை கேளும் என்றாராம். எனக்கு பெருமாளே பிரத்யமாக பேசும் பொழுது மோட்சத்திற்கு தடை உண்டோ என்க, இருந்தாலும் நாளை ஆடும்போது கேட்டுப் பாரும் என்று உடையவர் நினைத்தாராம். அதன்படி மறுநாள் கேட்டதும் பெருமாள் உனக்கு மோட்சம் கிடையாது என்றாராம். ஏன், நான் தினந்தோறும் பாடுகிறேனே என்று அவர் சொல்ல, நான் தான் உனது பாட்டுக்கு ஏற்ப ஆடினேனே, அப்படியானால் எனக்கு மோட்சமே கிடையாதா என வருந்தி கேட்க, உண்டு, எப்பொழுதும் நம் உடையவரின் திருவடியை ஆசிரியத்தால் மோட்சம் என்று அருள அன்று முதல் பக்தர் எதிராஜரை ஆசிரியத்தாராம். எனவே பகவானின் சரணாரவிந்தங்களை விட எம்பெருமானாரின் சரணாரவிந்தம் முக்கியமானது. மேலும் உடையவர் திருவடி தர்மார்த்த காமங்களாகிற புருஷார்த்தங்களையும் அழித்து மோட்சத்தையும் அளிக்கவில்லை. உடையவரை தன்னை வந்து அடைபவர்களுக்கு உடையவர் தன்னை வந்து அடைபவர்களுக்கு தர்மானுஷ்டானங்களை பண்ணும்படியும் அவரவரிடம் உள்ள செல்வத்திற்கேற்ப தானம் பண்ணும்படியும் உபதேசிப்பார். இவை இரண்டும் அவர்களுடைய பாவங்களை போக்கும். பாவம் விலகினால் பகவத் விஷயமான உபதேசத்தை கேட்க கேட்க எம்பெருமானிடத்தில் பக்தி உண்டாகும். பக்தி வளர வளர சிற்றங்கமாகிற காமத்தில் ஈடுபாடு குறைந்து எம்பெருமான் விஷயமான காமத்தில் ஈடுபாடு மிகும். இவ்வாறு பகவானிடத்தில் காமத்தை தன் உபதேசத்தினால் மிகச் செய்து எம்பெருமானையும் அவருடைய கல்யாண குணங்களையும் அனுபவியுங்கள் என உபதேசித்தார். இதை நூற்றாந்தாதியில் தேவம் நல்வீடும் பொருளும் கர்மமும் சீரிய நல் காமமும் என்று இவை நான்கும் என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆம் அது காமம் அறம்பொருள் வீடு இதற்கு என்று உரைத்தான் மாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மன்னிசையே. அழிவற்றதாய் துன்பம் கலக்காத ஆனந்தமயமான பிரம்மானுபூர்வமாயிருப்பது வீடு. பொருளும் தர்மமும் இன்பத்தை துய்ப்பதற்கு கருவியாக உள்ளது. இவ்விரண்டையும் விட காமம் சுகரூபமாயிருப்பதால் உயர்ந்தது. காமம் தர்மத்திற்கு விரோதமின்றி தம்பதிகள் பெறும் சுகம் ஒன்று, மற்றொன்று ஆண்டாளும் கோபிகளும் கண்ணனை அனுபவித்த சுகம். இது சித்தின்பம் என்று. தேவகி யசோதை கோசலை போன்றோருக்கு புத்திரனாகவும், லவகுசரிகள் பிரஜம்னன் ஆகியோருக்கு தந்தையாகவும், குசேலர் அர்ஜுனனுக்கு நண்பனாகவும், அயோத்தி மக்களுக்கு ராஜாவாகவும், தண்டகாரண்ய முனிவர்களுக்கு அதிதியாகவும் விருந்தினராகவும் நண்பருமான இருந்தான் அல்லவா? அதே போன்று நாம் மனோபாவனையால் எண்ணத்தால் நம்மை நாயகியாக உருமாற்றிக் கொண்டால் நம் பக்திக்கு வசப்பட்டு அழகிய நாயகனாக வருவான். அவனோடு சேர்ந்து கைங்கரியம் செய்வது இம்மண்ணிலேயே நாம் பெரும் பேருந்தமாகும். இத்தகையோருக்கு வீடு என்கிற மோட்சாகவும் பகவத் கைங்கரியமாகிற காமத்திற்கு உதவுவதாக அமையும். இந்த காம புருஷார்த்தத்தை சடகோப நாயகியும் நரகான நாயகியும் தாங்கள் அனுபவித்து பேரும் பெறலாம் என்பதை தங்கள் பாசுரங்களின் மூலம் வெளியிட்டார்கள். தொண்டரடிப்படியாழ்வாரின் இச்சவீதவிர யான்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான் அருள்வானேன் எனும் சீசூர்த்தி இக்கருத்தினை உறுதிப்படுத்தும். ஆக இவ்வுலகிலேயே இத்தகு நற்காமத்தை பெற முடியாதவர்களே வீடு மோட்ச சுகத்தை விரும்புவர். ஆகையால் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களும் பகவத் கைங்கரியத்தில் ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கும் என்பதே உடையவரை சிஷ்யர்களுக்கு உபதேசிப்பார். தலைக்குரியில் உறுதியற்ற கஞ்சலமான புத்தி உடையவர்களுக்கு மருந்தை உட்கொண்டால் அந்நிலை மாறுவது போல் தத்துவ விஷயங்களில் உள்ள கலக்கத்தை போக்கும். அதாவது கீதையின் தர்மஸ்லோகத்தில் சர்வகர்மம் பரிசெய்தே என்பதற்கு எல்லா கர்மாக்களையும் செய்யாமலே விட்டுவிட்டு கணவன் சரணாதி பண்ண வேண்டும் என்று பொருள் கூறுவார்கள். அது தவறு. கர்மாக்களை விடுவதாவது கர்மாக்களை முறைப்படி அனுசரித்து விட்டு அவற்றை நான் செய்தேன், அதன் பலன் என்னுடையது என்கிற அலங்கார உபகாரங்களை விடுவது விடுவது. இதை கார்த்திகை தியாகம் என்றார். உடையவரை ஆச்சரித்தால் இவ்வாறு சாஸ்திரங்கள் வரும் கலக்கமெல்லாம் அகலும். கலசித்தவருக்கு நிவர்த்தனம் யுகேந்திர சரணம் சரணம் பிரணீமகே. இதனுடைய திருவடி மோட்சபரியந்தமான எல்லா ஐஸ்வரியங்களையும் அளிக்கும் என மகாவிசுவாசத்தோடு உபாயமாக பற்றுகிறார். எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் பற்றினால் தான் பலப்பிரதானம் பண்ணுவான். எதிராகவும் ஒரு திருவடியை ஆசிரியத்தாலே அருள்வார் என்று துணிக்கிறோம். சுஜிதாவதூத பரவாதி வைபவாக நிகமந்த நீதி ஜனவே தலப்பிரதா பிரதிபாதயந்தி கிஜி அபாபவர்ஜிகி உடையின் திருவடியை ஆச்சரித்தவர்களின் பெருமையை பேசுகிறார். சாதுபகமான அழகனின் காலடியில் காணிக்கையிட்டு அவனது அன்பிற்கு மாத்திரமாகி நாட்டில் செல்வாக்குடன் இருப்பவர்கள் எதையும் செய்ய வந்தவர்களாய் தன்னை சிறந்தவர்களுக்கு விரும்பியதை செய்து கொடுப்பது போல நிதி சக்கரவர்த்தியான இடையுடைய திருவடிகளில் தங்களுடைய மனத்தையே உபகாரமாக பால காணிக்கையாக சமர்ப்பித்து அண்ணாவின் சீர்திருத்தங்களை நன்கு கற்ற பாகவதோத்தவர்களுக்கு வேதாந்த ஞான சம்பாதனமும் பிற மதவாதிகளை நிரசிப்பதும் ஒரு பொருட்டல்ல என்கிறார். இவர்களுடைய மூச்சுக்காற்று பட்டாலே பிற மதவாதிகள் ஓடிவிடுவார்கள். வாதத்தில் இவர்கள் முன் நிற்க யாரும் தெரிய மாட்டார்கள். ஏனெனில் இவர்கள் வேதாந்த சாஸ்திரங்களின் நியாயங்களை நுணுக்கமாக கற்றவர்கள். வேதாந்தத்தை கடலில் புகுந்து கரைகளை எட்டி பிடித்தவர்கள். எனவே பிரதிவாதிகளை கண்டிப்பதில் வியப்பில்லை. மேலும் சிஷியருக்கு பிராக்கியமான மோட்சத்தை பற்றிய விஷயங்களை தெளிவாக கூறி அந்தி உதவியில் அதை பெற உபாயாவசாரம் செய்து உதவுவார்கள். சிலர் மோட்சத்தை அழிக்கை அகற்றவர்கள் இருக்கும் கேவல ஞானம் என்பார். சிலர் ஜீவனுடைய குணங்கள் எல்லாம் அகன்று கல் மாதிரி அழிவிலியாயிருப்பது என்பார். உபாதி சம்பந்தத்தால் பிரம்மன்தான் ஜீவனாக தோன்றுகிறது, உபாதி விலகி சுத்த பிரம்மஸ்வரூபமாக ஆவதுதான் மோட்சம் என்றார். காமாந்திரோ சர்வபாப நிவர்த்தி பூர்வகமாக பரிபூர்ண பிரம்மானுபவமே மோட்சம் என்றார். மகதாம் நிகமத்ருமாம் முஷ்டன் பிரதாரகமயம் திருத நைகதண்டேதக்த ஜனமானச ராஜகம் சா ராமானுஜ சரணமஸ்து முனிஸ்வயம் மகான். உடையவரை தந்தமாக அடைந்த வைணவர்களின் பெருமையை பேசி இங்கு உடையவரின் பெருமைகளை மனதில் தியானித்து அவரை சரணமடைகிறார். உடையவர் பரமஹம்சர். ஹம்சமான தன் மாதசரத்தில் கொள்கையில் வாழும் பாடம். சில பருவங்களில் பெரிய மரம்